வாழ்க்கை. இப்படி அவையினுடைய வாழ்க்கை முறை ஊர்தோறும் நாள்தோறும் பயணித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையாக இருந்ததனால் அவர்பால் அன்புற்றவர்கள் கொடுக்கக்கூடிய உணவை பெற்று உண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையாக இருந்ததனால் அவருடைய அந்த வாழ்க்கை அமைப்பில் பல்வேறு அனுபவங்கள் அவருக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த அனுபவங்களை அவர் ஆங்காங்கே பாடல்களாக பதிவிட்டிருக்கிறார். இது அப்படிப்பட்ட ஒரு அனுபவ பாடல் தான். ஒரு ஊர் வழியாக செல்கிறார், பசி எடுக்கிறது, ஒரு வீட்டின் திண்ணையில் போய் அமர்கிறார். அந்த வீட்டு ஆண்மகன் இந்த மூதாட்டியை பார்த்து இவருக்கு உணவிட வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் அந்த ஆண்மகனுடைய மனைவி மிகவும் கஞ்சத்தனம் உடையவள், எச்சில் கையால் கூட காக்கை விரட்டாதவள், அப்படிப்பட்டவள். அவளுக்கு இந்த மாதிரியான விருந்து பரிமாறுவதெல்லாம் விரும்பத்தகாத செயலாக இருந்தது. விருந்து என்பது அந்த காலத்தில் புதிதாக வருபவர்களுக்கு உணவிடுவதைத்தான் குறித்தது. அறிமுகமில்லாதவர்களுக்கு உணவு பரிமாறி உபசரிப்பது, இதுதான் விருந்து. விருந்து என்றாலே புதுமை என்ற பொருள் உடைய ஒரு சொல். புதிதாக வருபவர்களுக்கு உணவிட்டு உபசரிப்பதுதான் விருந்துபசாரம் என்று அன்றைய காலத்தில் நடைமுறையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த விருந்து என்ற சொல்லினுடைய அர்த்தம் மாறிவிட்டது. நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம் வீட்டிற்கு வருவதைத்தான் விருந்து வந்திருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். அதனுடைய அர்த்தம் காலப்போக்கில் மாறிவிட்டது. ஆனால் அந்த காலத்தில் அந்த விருந்து என்ற சொல்லுக்கு புதிதாக வருபவர்களுக்கு உபசாரம் செய்வதுதான் என்ற பொருள் இருந்தது. இப்போது இந்த ஔவைக்கு விருந்துபசாரம் செய்ய அந்த வீட்டு தலைமகன் எண்ணுகிறான். ஆனால் அந்த தலைவி அவ்வளவு சீக்கிரத்தில் அதற்கு உடன்படக்கூடியவள் அல்ல. எனவே அந்த தன் மனைவியை சமாதானப்படுத்தி அவளை வழிக்கு கொண்டு வந்து அதன் பிறகு ஔவைக்கு உணவிடச் செய்யலாம் என்று அவன் விரும்புகிறான். எனவே ஔவையை, திண்ணையில் இருங்கள், நான் வீட்டுக்குள் போய் என் மனைவியை உணவு பரிமாற செய்கிறேன் என்று வீட்டுக்குள் செல்லுகிறான். எடுத்தவுடன் அவளிடம் சொன்னால் அவள் சீறி விழுவாள், விருந்தை விரட்டிவிடு என்று உடனடியாக உத்தரவிட்டு விடுவாள். வெளியே வந்து ஔவையை அவளே விரட்டினாலும் விரட்டி விடுவாள். எனவே நேரடியாக எடுத்தவுடன் சொல்லாமல் அவளை சமாதானப்படுத்துவதற்குரிய வேலைகளை எல்லாம் செய்கிறான். அவளை வழிக்கு வருவதற்கான அந்த சூட்சுமமான விஷயங்களை எல்லாம் செய்கிறான். அவன் என்னவெல்லாம் செய்தான் அவனுடைய மனைவிக்கு என்பதை ஔவை சொல்லுகிறாள். இருந்து முகந்திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப மனைவியிடம் சொல்லுகிறானா, விருந்து வந்திருக்கிறது என்று சொல்லுகிறானா, அது சொல்ல முன்பு அவளை அப்படியே அரவணைத்து கொண்டு அவளுடைய தலைமுடியை வாரிவிட்டு சிக்கெடுத்து அதில் பேன் பார்த்து ஈர் எடுத்து அவளுக்கு வேண்டிய அந்த பணிவிடைகள் எல்லாம் செய்துவிட்டு, அம்மா விருந்து வந்திருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. இருந்து முகம் திருத்தி அவளுக்கு அந்த முக ஒப்பனைகள் எல்லாம் செய்து, முகம் திருத்துதல் என்றால் முகத்தில் ஒப்பனைகள் அப்படியே அலங்காரங்கள் எல்லாம் செய்வது, அப்படி அலங்காரங்கள் எல்லாம் செய்து முகம் திருத்தி ஈரோடு பேன் வாங்கி தலையில் அந்த சிக்கு பிடித்த தலைக்குள் பேன் வரும். பேனுக்கு முந்திய நிலையில் உள்ளதை ஈர் என்று சொல்லுவார்கள். ஈர் பேன், அந்த ஈர் பேன் இவற்றையெல்லாம் அவளுடைய தலையில் இருந்து எடுத்து, இது ஈர் மன அதாவது பெண்ணினுடைய தலையில் ஆண் பேன் எடுப்பது, ஈர் எடுப்பதெல்லாம் அந்த காலத்திலேயே வழக்கத்தில் இருந்திருக்கிறது. ஒரு திரைப்பட பாடலில் கூட, கோகுலமே உன்னை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பேன் என்று ஒரு கவிஞர் பாடியிருப்பார். அது பேன் எடுப்பதை கூந்தலில் மீன் பிடிப்பேன் என்று பாடியிருப்பார். அதை போல இங்கு இந்த தலைவன் செய்கிறான். ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்திருக்கிறது என்று இவன் சொல்ல, விருந்து வந்ததென்று விளம்ப, விளம்புதல் என்றால் சொல்லுதல் என்றார். விருந்து வந்திருக்கிறது, அது கொஞ்சம் நீ மனசு வைத்தால் அந்த மூதாட்டிக்கு உணவு பரிமாறி அவங்க அந்த அம்மையாருடைய பசியை தீர்க்கலாம் என்று இவன் மெதுவாக சொல்லுகிறான். இவ்வளவு பணிவிடைகள் செய்து இப்படி சந்தடி சாக்கில் மெல்ல அதை உரைக்கிறான். அதற்கு அவள் என்ன செய்தாள்? இவன் இப்படி நயமாக சொன்னவுடன் அவள் படிந்து விட்டாளா, பணிந்து விட்டாளா என்றால் இல்லை. அதற்கு அவளுடைய எதிர்வினை என்னவாக இருந்தது என்பதை அடுத்து அவை சொல்லுகிறாள். வருந்தி மிக ஆடினாள், பாடினாள், ஆடி பழமுறத்தாள், சாடினாள் ஓடோடத்தான். என்னடா சொன்னாய், விருந்து வந்திருக்கிறதா, அதற்கு நான் பரிமாற வேண்டுமா என்று வருந்தி மிக, அதற்கு அது அந்த வார்த்தையை கேட்டவுடனேயே, விருந்து என்ற வார்த்தையை கேட்டவுடனேயே மிகவும் வருந்தி ஆடினாள். இந்த பேயாட்டம் ஆடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள், அந்த மாதிரி ஆடினாளாம். பாடினாள், பாடுதல், அதாவது திரும்ப திரும்ப ஒன்றை சொல்லுவது. இப்படி நீ ஏதாவது ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு அதையே திரும்ப திரும்ப, அதே வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்லுவது, அதைத்தான் பாடுதல் என்று குறித்திருக்கிறார் அவை. பாடினாள், நீ இப்படி சொல்லலாமா என்று, இங்கே என்ன கொட்டி இருக்கு, என்னத்தை நீ எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ட விருந்து செய்வதற்கு, இப்படி ஏதோ ஒரு சொல்லை பிடித்து கொண்டு அதை திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார். அதுதான் பாடினாள். ஆடி பழமுறத்தால் சாடினாள், அங்கு ஒரு பிய்ந்து போன முறம் கிடைக்கிறது, அதை சில பகுதிகளில் சுளகு என்று சொல்லுவார்கள். சுளகு, சுளகு முறம் என்று சொல்வது பொதுவான ஒரு வழக்கு. அந்த அரிசியெல்லாம் புடைப்பார்கள், அது பழைய முறம், பிய்ந்து போன முறம், அதை எடுத்து சாடினாள். அவனை ஓட ஓடத்தான், அவன் ஓட ஓட அதை கொண்டு அவனை அடி என்று அடித்து அவனை விரட்டி ஓட்டிவிட்டாள். விருந்தும் நான் செய்ய மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ இந்த பக்கமே வந்து விடாதே என்று தன் நாயகனை அந்த நாயகி விரட்டி விட்டாள் என்று அவ்வை தன்னுடைய அனுபவத்தை இந்த பாடலில் பதிவு செய்திருக்கிறார். நாயகன் விருந்து பரிமாற எண்ணுகிறான், விருந்துபசாரம் செய்வது அவனுடைய எண்ணமாக இருக்கிறது. அதை நயமாக மனைவியுடன் எடுத்து கூறுகிறான், மனைவியோ அதற்கு ஒத்து வரவில்லை, அவனையும் அடித்து விரட்டுகிறாள் என்று அந்த காட்சியை நம் கண் முன்பு அப்படியே கொண்டு வந்து இந்த நான்கடி பாட்டுக்குள் நமக்கு காட்டி விடுகிறார் ஔவை. இப்படியாக ஒரு ஔவையினுடைய வாழ்க்கை அனுபவம் இந்த பாடலில் வெளிப்படுகிறது. இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நீங்க பேசுறதுக்கு ஒன்னும் கேட்கலையே, ஒரு மாதிரி இரைச்சலா இருக்கு. நீங்க பேசியது எதுவுமே கேட்கல, ஒரு மாதிரி இரைச்சலா வந்தது. இப்ப கேக்குதா? இப்போ கேக்கு. இப்போ இப்ப ஒரு கேக்கு. நிமிஷம், இப்ப எப்படி இருக்கே? இப்போ நல்லா இருக்கு. இப்ப பரவாயில்ல. இல்ல, செல் என்றால் மலையாளத்துல வந்து சாடி குதி சொல்லுவாங்க, சாடு. சாடுதல்னா தாக்குதல் என்ற பொருளில் வருகிறது. சாடுதல், அதாவது அரசியல் இந்த கட்சி தலைவர் அந்த கட்சி அதெல்லாம் தலைவர் சாடி என்றால் என்பவரை தமிழ் சொல்லான்னு கேட்கறதுக்காக சாடி. சாடுதல். சாடி என்பது வேறு, அது இப்போ ஜாடி என்பதை சாடி என்று சொல்லுவார்கள். அந்த கொள்கலம் இருக்கிறது அல்லவா, பொருள்கள் இட்டு வைக்கக்கூடிய கொள்கலம், அதை ஜாடி என்று சொல்வார்கள். அது வேற்றுமொழி சொல், அது தமிழ் மரபுக்கு ஏற்ப சாடி என்று வரும். அது வேறு. அதற்கும் இந்த சாடி நாள் என்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. இது சாடுதல், சாடு என்ற வேரிலிருந்து வருகிறது. சாடுதல் என்றால் தாக்குதல், அதிலிருந்து வந்த இறந்த கால வினை முற்று சாடி நாள் என்பது. சாடுதல் என்பதிலிருந்து வருகிறது. ஜெயராம், நீங்க சொல்ற மலையாளம் வந்து சாடி, சா ஐ திங்க் அது சாடுன்னு நினைக்கிறேன். ஓடி சாடி, ஓடி சாடி அப்படிம்பால, ஓடி சாடி. இது வந்து சாடும், அதை தாண்டுவது, அந்த குதிக்கிறது, கரெக்ட் ஆ சாடு, ஆமா சாடு, சாடுது, அது ஓடி சாடி, ஆமா சாடுது, சாடின்னா குதிச்சு, குதிச்சு, குதிச்சுன்னு அது சாடி, குதிக்கிறது. சா, ஆமா இது ஆமா அந்த சா அந்த அர்த்தத்துல இங்கே தமிழகத்திலையும் அந்த சொல் வழக்கத்தில் இருக்கிறது. இருக்கு. சாடுதல் என்றால் குதித்தல் என்ற பொருளிலையும் கையாளுவார்கள். கிராமத்தில் ஒரே ஓடி சாடி கொண்டிருக்கிறான் என்று குழந்தைகளை குறித்து சொல்லுவார்கள். அந்த சாடுதல் என்றால் குதித்தல் என்ற பொருளிலும் வரும். சாடுதல் என்றால் தாக்குதல் என்ற பொருளிலும் வரும். இங்கு தாக்குதல் என்ற பொருளில் வந்திருக்கிறது. குற்றம் சாட்டுதல், சாடுதல் அப்படி வரும் ஐயா. இப்போ அது வந்து வந்து அது வந்து ஒரு ஒரு அரசர் இன்னொரு அரசரை சாடினான் அப்படின்னா தாக்கினான்னு சொல்லலாம். ஆமா, அதாவது அரசியல் கடுமையாக சாடினார் என்றெல்லாம் பேசுகிறார்கள் அல்லவா இப்போதும். இந்த தலைவர் அந்த தலைவரை சாடினார் என்று சொல்கிறார்கள். சாடுதல், தாக்குதல், அது பேச்சாலேயே தாக்குதல், அது அதை சாடுதல் என்று சொல்கிறார்கள். வசை மொழி என் மாதிரி அந்த மாதிரி சொல்றது. குற்றம் சாட்டுதல் என்ற இடத்துல அங்கு சாடுதல் என்ற வார்த்தை இல்லை. அங்கு இந்த சாற்றுதல் என்பது தான் சாட்டுதல் என்று மாறிவிட்டது. குற்றம் சாற்றுதல், குற்றத்தை சொல்லுதல், ஒருவர் மீது குற்றத்தை சொல்லுதல். அந்த குற்றம் சாற்றுதல் என்பது அது ஏதோ ஒரு விதத்தில் மாறி சாட்டுதல் என்று வந்துவிட்டது. அது பொதுவான ஒரு வழக்கத்திலேயே வந்துவிட்டது. குற்றச்சாட்டு என்றும் ஒரு புது சொல் உருவாக்கம் வந்திருக்கிறது, குற்றச்சாட்டு என்று. அந்த சாற்று என்பதனுடைய திரிபாக சாட்டு என்று வந்து குற்றச்சாட்டு என்று அங்கு வந்திருக்கிறது. அது ஒரு விதத்தில் சாடுதல் தான். குற்றம் சாற்றுவதும் சாடுவது தானே. அந்த குற்றம் சாற்றுதல் என்பதையே ஒரு விதத்தில் சாடுதலாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் இந்த மாதிரி ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி இருக்குது இல்லையா? இல்லையா, அந்த மாதிரி எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு சிறப்பு பெயர் இருக்கா ஐயா கவிதையில? ஏதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால் எழுதின கவிதை, ஆனால் இப்போ நம்ம படித்தாலும் உதவி இல்லாமையே கூட ஓரளவு புரிகிற அளவு ஆமாம், புரியும் எளிமையா இருக்கு புரியும். இல்லையா? ஏன்னா அந்த இன்னும் சொல்லப்போனால் சில நுட்பம் நுணுக்கங்களை தெரிந்து கொண்டால் மிக எளிதாக இந்த பாடல்கள் எல்லாம் புரியும். கொஞ்சம் பயிற்சி வந்துட்டாலே போதும், எளிமையாக இந்த பாடல்கள் எல்லாம் புரிந்து கொள்ளலாம். தமிழ் வந்து மிகப்பெரிய அளவில் சிதைந்து போகாமல் கட்டுக்கோப்பாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அதன் அந்த எழுத்து வடிவங்கள் மாறி இருக்கின்றதே தவிர அடிப்படையான கட்டுக்கோப்பு மாறாமலேயே இருக்கிறது. அதனால் தான் அதை கன்னி தமிழ் என்று நாம் சொல்கிறோம். அதனுடைய இளமை மாறாமல், அதனுடைய கட்டுக்கோப்பு சிதையாமல் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போது திருவள்ளுவர் மீண்டும் இந்த காலத்திற்கு வந்தார் என்றால் நாம் பேசக்கூடிய இந்த மொழிநடையை அவர் புரிந்து கொள்வார். ஆனால் அவர் நாம் எழுதக்கூடிய அந்த எழுத்து வடிவத்தை புரிந்து கொள்வாரா என்பது சந்தேகம். ஏனென்றால் எழுத்து வடிவம் காலத்திற்கு காலம் பல்வேறு வடிவங்களில் மாறி வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த மொழி அமைப்பு, அந்த சொற்கள், அவை பெரும்பாலும் மாற்றம் உறாமல் அப்படியே தொடர்ச்சியாக வருகிறது. எனவே வள்ளுவர் போன்ற அந்த பழைய புலவர்கள் இப்போது இங்கு இந்த மண்ணுக்கு வந்தால் நாம் பேசக்கூடிய இந்த நடை அவர்களுக்கு புரியும். அதாவது நாம் பேசக்கூடிய தமிழ் பேச்சு, தமிங்கிலம் பேசுகிறார்கள் அல்லவா, அதை சொல்லவில்லை. தமிழ் பேச்சு புரியும். ஆங்கிலம் கலக்காமல் பேசக்கூடிய அந்த தமிழ் பேச்சு கண்டிப்பாக அந்த புலவர்களுக்கு புரியும். ஆனால் நாம் எழுதக்கூடிய எழுத்து வடிவம் அவர்களுக்கு புரிவதற்கான வாய்ப்பு குறைவு. ஏனென்றால் அது காலப்போக்கில் பல மாறுதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கு நாம் இந்த பாடல்கள்லாம் உதாரணம் தான். நீங்கள் சொல்லுவது போல 1000 வருடங்களுக்கு முன்பு பாடிய பாடல் எளிமையாக புரிகிறது. அதுதான் அதனுடைய சிறப்பு தன்மை. அடுத்த பாடல் பார்க்கலாம்யா ஐயா, அடுத்த அடுத்த பாடல் பாடல் பாருங்க ஐயா. வந்து அதை சார்ந்தே தான் வருது. அதன் பிறகு அவள் உணவிட்டாள், அன்பில்லாமல் உணவிட்டாள், அந்த உணவு பரிமாறியதில் எந்த விதமான நல்ல நாகரிக அணுகுமுறையும் இல்லாமல் வேண்டா வெறுப்பாக அவள் உணவு பரிமாறினாள். அந்த உணவு அவ்வைக்கு மிகவும் ஒத்துக்கொள்ளாத ஒரு உணவாக அமைந்துவிட்டது. அந்த அனுபவத்தை அடுத்த பாடலில் சொல்லியிருக்கிறார். அது எல்லாம் அது சார்ந்தே வந்ததினால் நாம் அந்த பாடலை விட்டுவிடலாம். அடுத்த பாடலும், 13வது பாடலும் அவளை குறித்து எதிர்மறையாக பாடிய பாடல் தான். அந்த பெண்ணை குறித்து, அந்த பெண்ணை குறித்து எதிர்மறையாக பாட வந்த ஔவையார் பிரம்மதேவனையே நிந்திக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவியை பிரம்மதேவன் படைத்து விட்டானே, அந்த பிரம்மனை நான் பார்த்தேன் என்றால் அவனுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய 4 தலைகளையும் பறித்து எறிந்து விடுவேன். பிரம்மதேவனுக்கு 5 தலை இருந்ததாக புராணங்களில் வரும். ஆரம்பத்தில் அவனுக்கு 5 தலை இருந்தது. இப்போது பிரம்மதேவனை 4 தலைகளுடன் தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவனுக்கு ஆரம்பத்தில் 5 தலை இருந்தது, அந்த படைப்பு கடவுளாகிய பிரம்மதேவனுக்கு. அதில் ஒரு கட்டத்தில் ஒரு தலையை சிவபெருமான் கிள்ளி எடுத்து விட்டார். அது ஒரு கதை வரும். அப்படி பிரம்மதேவனுடைய ஒரு தலையை கிள்ளி எடுத்தவுடன் அந்த தலை சிவனுடைய கையிலேயே ஒட்டி கொண்டது. அதன் பிறகு அந்த தலை கையை விட்டு போகவே இல்லை, அந்த கபாலம் கையிலேயே இருந்தது. அதன் பிறகு அது போவதற்காக சிவபெருமான் பிச்சை எடுத்து அந்த பாத்திரம் நிறைந்த பிறகு அந்த ஓடு அவர் கையை விட்டு கீழே விழுந்தது, அந்த கபால மண்டை ஓடு கீழே விழுந்தது என்று ஒரு கதை போகும். ஆக அது அந்த காசி பிரம்மதேவனுக்கு தானே ஐயா, அன்னபூரணி தானே அந்த சாப்பாடு. அது ஆமாம், உணவு விட்டது அன்னபூரணி அப்படின்னு வரும். அந்த அன்னபூரணி உணவு விட்ட பிறகு அந்த தலை சிவனுடைய கையில் இருந்து நீங்கியது என்று ஒரு கதை சொல்லுவார்கள். ஆக பிரம்மதேவனுக்கு 5 தலைகள். ஒரு தலையை ஏற்கனவே சிவன் கிள்ளி எறிந்து விட்டான். இப்போது 4 தலைகள் மீதி இருக்கின்றன பிரம்மனுக்கு. அந்த பிரம்மன் இப்போது என் கண்ணில் பட்டால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆண்மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பெண்ணை சேர்த்து வைத்து விட்டானே, அப்படி விதித்து விட்டானே அந்த பிரம்மன், அவனுடைய மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 4 தலையை நான் பற்றி திருகி எறிந்து விடுவேன் என்று இந்த பாடலில், 13வது பாடலில் அவை பாடியிருக்கிறார். இதுதான் அந்த பாட்டினுடைய கருத்து. அதெல்லாம் அதை சார்ந்தே வர்றதுனால் நாம் அதற்குள் போக வேண்டியதில்லை. அடுத்த பாடல் ஔவை, அதாவது ஆண்களுக்கு பாடக்கூடிய ஒரு பாட்டு, பொதுவாக ஒரு கருத்தை சொல்லுகிறார். இது ஒரு பெண்மகளாகிய அவள் ஆண்களுக்கு ஒரு உபதேசம் சொல்லுகிறாள். அது பெண்களுக்கு எதிராகவே இருப்பது போன்ற அந்த பாட்டினுடைய தொனி அமைந்திருக்கிறது. இந்த 14வது பாட்டு, பத்தாவுக்கேற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடி இருக்கலாம், சற்றேனு ஏறுமாறாக இருப்பாளை யாமாயில் கூறாமல் சந்நியாசம் கொள். இந்த ஏறுமாறு என்ற வார்த்தை நாம் இப்போதும் உபயோகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஏறுக்கு மாறாக பேசுகிறான் என்றெல்லாம் சொல்வார்கள். நாம் ஒன்று சொன்னால் அதற்கு நேர் எதிராக முரண்பாடாக வேண்டுமென்றே பேசுவதைத்தான் ஏறுக்கு மாறாக பேசுவது என்று நாம் சொல்லுவோம். ஏட்டிக்கு போட்டி ஏறுமா ஏட்டிக்கு போட்டி என்றும் சொல்லலாம். அந்த வார்த்தை ஏட்டிக்கு போட்டி, ஏறுக்கு மாறு, குதர்க்கமாக பேசுவது என்றெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதற்கு பல இருக்கின்றன. மனைவி என்பவள் கணவனுக்கு ஒத்திசைந்தவளாக இருக்க வேண்டும். கணவனுடைய கருத்துக்கு இயைந்து நடப்பவளாக இருக்க வேண்டும் என்பது ஔவையினுடைய கருத்து. பத்தாவுக்கேற்ற பதிவிரதை உண்டானாள். பத்தா என்றால் கணவன் என்று அர்த்தம். பர்த்தா, பர்த்தா என்பதுதான் பத்தா என்று வந்திருக்கிறது. அது ஒரு வடசொல், அது நிறைய மொழிகளில் அந்த பத்தா என்ற சொல், தெலுங்கில் கூட பத்தா என்ற சொல் இருக்கிறது என்று நினைக்கிறேன். பத்தா என்றால் கணவன் என்று அர்த்தம். பத்தாவுக்கேற்ற பதிவிரதை உண்டானாள். எத்தாலும் கூடியிருக்கலாம், அவள் கணவனுக்கு இணையான, கணவனுடைய மனக்கருத்து அறிந்து நடக்கக்கூடிய அந்த பதிவிரதத்தை கடைபிடிக்கக்கூடியவளாக இருந்தால் எத்தாலும் கூடியிருக்கலாம். என்ன கஷ்டம் வந்தாலும் சேர்ந்து வாழலாம். அது பொருளாதார கஷ்டமாக இருக்கட்டும், வேறு சிக்கல்களாக, வாழ்க்கை சிக்கல்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சேர்ந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், தொடர்ந்து வாழ்க்கை நடத்தலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை, அப்படியே வாழ்க்கையை நடத்தி போகலாம். இல்லறமே நல்லறமாக நடத்தி கொண்டு இருக்கலாம். அது பத்தாவுக்கேற்ற பதிவிரதையாக உண்டானால், அப்படி ஒரு மனைவியாக அவள் வந்து வாய்த்தால் அப்படி இருக்கலாம். ஆனால் சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாளையாமாய், கொஞ்சமாவது ஏறுக்குமாறாய் இருந்துவிட்டால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், கூறாமல் சந்நியாசம் கொள். யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் சந்நியாசம் வாங்கி கொண்டு போய்விடு. அந்த வாழ்க்கையை விட உனக்கு சந்நியாச வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை என்று சொல்லிவிடுகிறார். இப்போ இந்த நவீன காலத்தில் இந்த பாடலை நாம் எங்கும் சொல்ல முடியாது. பெண்கள் எல்லோரும் எதிர்த்து சண்டைக்கு வந்து விடுவார்கள். எங்களுக்கெல்லாம் உரிமை இல்லையா, நாங்கள் எதிர்கருத்து எதுவுமே சொல்லக்கூடாதா என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த காலத்தில் பெண்ணாகிய ஔவையே இவ்வாறு பாடியிருக்கிறார் என்பது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கூறாமல் சந்நியாசம் கொள், யாரிடமும் சொல்லாமல் சந்நியாசம் வாங்கி கொண்டு போய்விடு என்று சொல்லுகிறார். இதுதான் அந்த பாட்டு. இதில் ஏதாவது வார்த்தைகளில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, அந்த கூறாமல் சந்நியாசம் கொள் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இந்த ஆமாம் பாடல் தான் முழு பாடல் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஆமாம், அது உண்மைதான். நீங்கள் இந்த கூறாமல் சந்நியாசம் கொள்ளுதல் என்ற அந்த சொற்றொடரை பலரும் ஆங்காங்கே கையாளுவார்கள். அவன் கூறாமல் சந்நியாசம் வாங்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அது இதுதான் அர்த்தம். கூறாமல், அதாவது நான் சந்நியாசி வாங்க போறேன்னு சொல்லிட்டு போனா அவர் எங்க இருக்காரு என்ன இருக்காரு அப்படின்னு உறவினர்களுக்கெல்லாம் தெரியும். அவர்கள் வந்து பார்ப்பார்கள், மீண்டும் அவரை கூட்டி வந்து விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் யாருக்கிடமும் சொல்லாமல் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு போவதுதான் சரியான ஒரு முறையாக இருக்கும், சரியான சந்நியாசமாக இருக்கும். அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்ற விவரம் உறவுகளுக்கு தெரியவே கூடாது. அப்படிப்பட்ட சந்நியாசம்தான் உச்சபட்சமான சந்நியாசம். எனவே அப்படிப்பட்ட சன்னியாசியாக நீ மாறிவிடு என்று ஔவையார் கூறுகிறார் இந்த பாடலில். ஐயா, அது போல இந்த விளக்கத்திலையும் கூட ஏறுமாறு என்ற கேக்குதா ஐயா? ஆ சொல்லுங்க, கேட்குது கேட்குது. ஆ, ஏறுமாறாக என்றால் முறைகேடான அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமாம், அதுவும் பொருந்தக்கூடிய வார்த்தை தான். முறைகேடாக ஏறுமாறு என்பது முறைகேட்டையும் சேர்த்து குறிக்கக்கூடிய வார்த்தை தானே. வெறும் பேச்சு பேச்சு மட்டுமல்ல, நாம் நம்முடைய கருத்துக்கு ஒத்திசைவாக இல்லாத தன்மை மட்டுமல்ல, முறைகேடு என்ற அர்த்தமும் வரக்கூடியது தான். ஏறுமாறு என்பது எல்லா விதமான முறைகேட்டையும் குறிக்கும். இங்கு முறைகேடு என்பது இந்த உரையாசிரியர் எதை முறைகேடு என்று கருதி இருப்பார் என்று, அந்த கற்பு விஷயத்தைத்தான் முறைகேடு என்று கருதி சொல்லியிருப்பார். ஆமாம், அந்த கருத்தைத்தான் அவர் கொண்டு வந்திருப்பார் என்று தோன்றுகிறது. அது மட்டுமல்ல முறைகேடு என்பது, இன்னும் பல்வேறு விஷயங்கள். ஏறுமாறு என்பது எல்லாவற்றையும் சேர்த்து குறிக்கும், இந்த முறைகேட்டையும் குறிக்கும். அது அல்லாமல் எடுத்ததற்கெல்லாம் கணவனுக்கு எதிராகவே செயல்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா. அவர்கள் கற்பு நிலையில் சரியானவர்களாகவே இருப்பார்கள், ஆனால் மற்ற பல விஷயங்களில் கணவனுக்கு எதிராகவே செயல்படுவார்கள். கணவனுடைய உறவினர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள், அவர்களை குறித்து புகார் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், கணவனுடைய தாய் தகப்பனாரை கணவன் கவனிக்க இப்படி விடாமல் பார்த்தா இல்ல, செய்வார்கள், எல்லாரும் அப்படி எல்லாம் சன்னியாசி. செய்யும். ஆமா, அப்படி பார்த்தா அது சரி, அப்படி பார்த்தா அப்படியும் சரிதான். ஆக இப்படி ஒரு முறைகேடு என்று இந்த சொல்லை அவர் கையாண்டு அப்படி இருப்பது. பார்த்தா எல்லாரும் சன்னியாசம். ஆமாம், அது சரிதான், நீங்க சொல்வது சரி. அடுத்த பாட்டும் அந்த அதே போல துறவு பெண்ணை, வேடம் அப்படின்னு சொல்றாங்க, துறவு வேடம் தான் சொல்லுவாங்க, துறவு வேடம். இந்த உரையில துறவு வேடம் பூணுவாயாக இருக்கு, அதை கேக்குறீங்களா? ஆமா, என்ன துறவு வேடம்னு கேக்குறீங்க? சொல்றாங்களே, அது வேடம். ஆமா, வேடம்னா இல்ல இல்ல, அந்த வேடம் துறவை வேடம் என்று கூறுவார்களான்னு கேள்வி. நம்ம வேஷம் போடுறது, வேடம் போடுறது என்றால் ஒரு சொல்லுவாங்க, வேடம்னா கோலம்னு அர்த்தம். நம்ம துறவு கோலம் பூண்டார் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதுதான் துறவு வேடம் என்று சொல்கிறார். கோலம் என்ற பொருளில் அங்கு வேடம் என்றது வந்து, சரி. இங்கு வேடம்னா வெளிவேஷம், அந்த அர்த்தம் அல்ல. அது வேஷம் போடுகிறார், வெளிவேஷம் போடுதல் என்ற அர்த்தம், அதை பொய்யாக காட்டுதல், அந்த அர்த்தத்தில் வரவில்லை. அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது வெறும் கோலம் தரித்தல், துறவு கோலம் தரித்துக்கொள், துறவியாக போலியாக வேஷம் போடு என்று அந்த பொருள் அல்ல இங்கு வந்திருப்பது. வேடம் என்பது இங்கு அந்த கோலம் என்ற பொருளில் வருகிறது, துறவு கோலம் தரித்துக் கொள்வாயாக என்ற அர்த்தம், அவ்வளவு. சண்டாளி சூர்ப்பனகை தாடகையைப் போல் வடிவு, கொண்டாளை பெண்டென்று கொண்டாயே தொண்டா, செருப்படிதான் செல்லாவுன் செல்வம் என்ன செல்வம், நெருப்பிலே விழுந்திடுதல் நேர். இதுவும் அந்த பெண்ணை எதிர்மறையாக பாடிய ஒரு பாடல் தான். அவள் சண்டாளி சூர்ப்பனகை தாடகை என்றெல்லாம், அப்படிப்பட்டவளை ஒரு மனைவியாக நீ பெற்றிருக்கிறாயே என்று இகழ்ந்து பாடிய பாடல் தான் அது. அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் விட்டு விடுவோம், அடுத்த பாடலுக்கு போவோம். 16வது பாடல், இது ஒரு முக்கியமான ஒரு பாடல். இதுல கம்பரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் இந்த பாடகை. கம்பர் அந்த காலத்தில் மிகவும் செல்வாக்கு வாய்ந்த ஒரு கவிஞராக இருந்தவர். சோழ பேரரசனுடைய அரசவை புலவராக அவர் இருந்ததனால் அவருக்கு தனித்த ஓர் அடையாளம் இருந்தது. அவர் எல்லாராலையும் கொண்டாடப்பட்டார். அவர் எங்கு சென்றாலும் அவருக்கு பணியாட்களாக கூட சிலர் வருவார்கள். அப்படி ஒரு ராஜபோகமான நிலையில் கம்பர் இருந்தார். அந்த கம்பர் இருந்த அந்த தேசத்தில் ஒரு தாசி ஒருத்தி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு தமிழ் மீது ஆர்வம். அந்த காலத்தில் அந்த தாசி என்ற அந்த மரபில் உள்ளவர்கள் பெரும்பாலும் புலமை மிக்கவர்களாக இருப்பார்கள். நடனம், நாட்டியம், இசை, தமிழ் புலமை போன்ற பல்வேறு துறை சார்ந்து அவர்களுக்கு திறமை இருக்கும். அவர்கள் தான் அந்த மரபில் பெரும்பாலும் இருப்பார்கள். அவர்களுக்கு தமிழ் மீது ஆர்வமும் நாட்டமும் அதிகம் இருந்ததனால் தன்னை குறித்து புலவர்கள் ஏதாவது பாடி அதை தான் காதார கேட்க வேண்டும், தன்னை குறித்து புலவர்கள் பாடக்கூடிய ஒரு பாடல் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஏனென்றால் புலவர்கள் பெரும்பாலும் அரசர்களை பாடுவார்கள், செல்வந்தர்களை பாடுவார்கள். இவள் இதை இந்த காட்சியெல்லாம் பார்க்கிறார். அரசர்கள் பாடப்படுகிறார்கள், செல்வந்தர்கள் பாடப்படுகிறார்கள், கோயில்களில் கடவுளர்கள் பாடப்படுகிறார்கள், நம்மீது பாட்டு பாடக்கூடியவர்கள் யாரும் இல்லையே, நான் நம்மீது ஒரு புலவர் பாடினால் அது எவ்வளவு நமக்கு நன்றாக இருக்குமே, அந்த பாட்டை நாம் பொன்னே போல் போற்றி வைத்துக் கொள்ளலாமே என்று அவளுக்கு ஒரு விருப்பம். அதுவும் பெரும் புலவரை கொண்டு பாட வைக்க வேண்டும் என்று விருப்பம். எனவே கம்பரிடம் அந்த கோரிக்கையை ஒரு நாள் அவள் சொல்லுகிறார். கம்பர் அந்த வழியாக தன்னுடைய பரிவாரத்தினரோடு சென்றபோது, அவள் இருந்த தெரு வழியாக சென்றபோது அவரை சேவித்து, என் மீது நீங்கள் ஒரு பாடல் பாட வேண்டும் என்று அவரிடம் வேண்டிக் கொள்கிறாள் அவள். கம்பர் சொல்லுகிறார், ஒரு பாட்டுக்கு 1000 பொன் கொடுக்க வேண்டும், இருந்தால் நான் உன் மீது பாட்டு பாடுகிறேன் என்று கம்பர் சொல்லுகிறார். 1000 பொன்னா? இல்லை, என என்னிடம் இருப்பது, நான் கொஞ்சம் சேர்த்து வைத்திருக்கிறேன், அது வீட்டுக்குள் இருக்கிறது, ஒரு ஒரு மண்பாண்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் சேர்த்து வைத்திருக்கிறேன், அதை நான் எடுத்து வருகிறேன், நீங்கள் அதற்குள் பாட்டு பாடி வையுங்கள், நான் எடுத்து வருகிறேன் என்று அவள் உள்ளே செல்கிறார். கம்பர் அவள் மீது பாட்டை எழுத தொடங்குகிறார். அந்த வீட்டு சுவரிலேயே எழுதுகிறார். அவள் வீட்டு சுவரிலேயே, தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே என்று அப்படியே எழுதி கொண்டு வருகிறார். இன்னும் அவளை குறித்த வார்த்தை எதுவுமே வரவில்லை. பொதுவான வார்த்தைகள் வந்திருக்கின்றன. கடைசியில் தான் அவளுடைய சிறப்பை சொல்லும் விதமாக பாட்டை முடிக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். எனவே வரிசையாக எழுதி வருகிறார். தண்ணீரும் காவிரியே, தண்ணீர் என்றால் அது காவிரி தண்ணீர் தான், அதற்கு இணையான தண்ணீர் வேறு எதுவும் கிடையாது. தண்ணீர் என்றால் காவிரி தான். தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மாலை அணிந்த வேந்தர்கள் என்று சொன்னால் அந்த வேந்தர்களில் சிறப்பானவன் சோழ வேந்தன் தான், வேந்தர்களில் சிறந்தவன் சோழன் தான் என்று அடுத்து சொல்லுகிறார். மண்ணாவதும் சோழ மண்டலமே, பூமி என்று பார்த்தால் அது இந்த பூலோகத்திலேயே சிறந்த பகுதி சோழ மண்டலம் தான், பூமியிலேயே சிறந்தது சோழ மண்டல பகுதி தான், சோழ பேரரசு தான், சோழ நாடு தான் சிறந்தது என்று பொதுவான விஷயங்கள், சிறந்த விஷயங்களை வரிசையாக சொல்லி வருகிறார். இவர் இப்படி பாடி பாதி பாட்டில் எழுதியிருப்பார் அந்த சுவரில். அதற்குள் அங்கிருந்து அந்த பெண் வந்து விடுகிறார். வந்து, ஐயா, என்னிடம் 500 பொன் தான் இருக்கின்றன, நான் 1000 பொன் சேரவில்லை, நான் உங்களுக்கு அப்புறம் தந்து விடுகிறேன், நீங்கள் பாட்டை முடித்து கொடுத்து விட்டு போங்கள் என்று 500ஐ கம்பரிடம் கொடுக்கிறாள். கம்பர் அந்த 500ஐயும் எடுத்து தன்னுடைய சேவர்களிடம் கொடுத்து விட்டு கிளம்பி விடுகிறார். நீ கொடுத்த 500க்கு 4 அடி பாட்டில் 2 அடி எழுதிவிட்டேன், சரியாக போய்விட்டது, நீ மீதி 500 என்றைக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாயோ அன்றைக்கு மீதி 2 அடியையும் நான் சொல்லுகிறேன், நான் இப்போது வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இவள் அந்த சுவரில் எழுதியிருக்கிற பாட்டை பார்க்கிறாள். இவள் பெயரையே காணும். இவள் பெயர் சிலம்பி என்பது. 500 பொன்னும் போய்விட்டது, இவள் பெயரும் அந்த 2 அடியிலும் இடம் பெறவில்லை. இவளை குறித்து ஒன்றும் வரவில்லை அங்கு. இவளை பாராட்டக்கூடிய வாசகம் எதுவுமே இடம் பெறவில்லை. இவளுக்கு வருத்தம் உண்டாகிவிட்டது. என்ன இப்படி ஆகிவிட்டதே என்று கவலையுடனே இருக்கிறார். சில நாட்கள் செல்கின்றன. அந்த வழியாக அவ்வை கால்நடையாக நடந்து வருகிறாள். அந்த வீட்டு திண்ணையில் போய் அமர்கிறாள். அவ்வை அந்த மூதாட்டியை பார்த்தவுடன், வெயிலில் இழைத்து களைத்து போய் வந்திருக்கக்கூடிய அந்த அம்மையாரை பார்த்தவுடன் அந்த தாசிக்கு மனம் இளகுகிறது. உள்ளிருந்து கூழ் எடுத்து வந்து கொடுக்கிறாள், உபசரிக்கிறாள், சாய்ந்து கொள்வதற்கு படுக்கையெல்லாம் கொடுக்கிறாள். அந்த திண்ணையில் படுத்துக் கொள்வதற்கு திண்ணையில் படுத்த ஔவையார் அங்கு சுவரில் இந்த 2 வரி அடிகளும் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறார். தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே. இது பார்த்த உடனே தெரியும் புலவர்களுக்கு, இது ஒரு வெண்பாவின் ஆரம்பத்தில் உள்ள பகுதி, 4 அடி வெண்பாவின் முதலில் வரக்கூடிய அடிகள் என்று ஔவையாருக்கு உடனே தெரிந்து விடுகிறது. உடனே அந்த பெண்ணிடம் விசாரிக்கிறார், என்ன இது, யார் எழுதியது, என்ன விஷயம், ஏன் இப்படி அரைகுறையாக நிற்கிறதே பாடல் முடிவு பெறாமல், என்ன விவரம் என்று விசாரிக்கிறார் ஔவை. அந்த பெண் நடந்த விவரத்தை சொல்கிறார், என் மீது யாராவது நல்ல ஒரு பாடல் பாட வேண்டும், நானும் ஒரு பாடுபொருளாக கவிதையில் இடம்பெற்ற பெருமைக்குரிய ஒரு பெண்ணாக ஆக வேண்டும் என்று கருதி கம்பர் இந்த வழியாக சென்றபோது அவரிடம் நான் வேண்டினேன், அவர் 1000 பொன் ஆகும் பாடல் பாடுவதற்கு என்று சொன்னார். நான் சேமிப்பு களத்தில் இருந்து பொருளை எடுத்து வந்து பார்த்தபோது 500 பொன் தான் இருந்தது, அந்த 500 பொன்னுக்கும் பாதி பாடல் தான் வரும் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். இப்போது பாதி கவிதையோடு நிற்கிறது, எனக்கு இது ஒரு பெரிய வருத்தமாகிவிட்டது, என் பொன்னும் நஷ்டமாகிவிட்டது என்று அவள் தன் சோக கதையை சொல்லி தீர்க்கிறாள். அவை சிரித்து கொள்கிறார், நான் இந்த பாட்டை முடித்துக் கொடுக்கிறேன் என்று உடனே அந்த சுவரிலேயே மீதி பாடலை எழுதுகிறாள். அந்த மீதி உள்ள வரிகள் தான் ஔவை எழுதியவை, முதல் 2 அடிகள் கம்பர் எழுதியவை என்று தனிப்பாடல் திரட்டில் இந்த பாடல் பதிவாகி இருக்கிறது. இந்த கதையெல்லாம் உண்மையா, கம்பர் இவ்வளவு கடுமையானவராக இருந்தாரா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குரியவை, ஏனென்றால் இவற்றுக்கெல்லாம் ஆதாரங்கள் கிடையாது. இப்படியெல்லாம் கதைகள் புனைந்திருக்கிறார்கள். இது காலந்தோறும் கர்ண பரம்பரையாக இந்த கதைகள் தொன்று தொட்டு வருகின்றன. இவ்வாறு கம்பர் கடுமையாக பணம் வசூலித்தார், ஒரு பாட்டு பாடுவதற்கே 1000 பொன் வாங்கினார், அதுவும் 500 பொன் கொடுத்தவளுக்கு பாதி பாட்டோடு அவளை விட்டுவிட்டு போய்விட்டார் என்றெல்லாம் கதை புனைந்திருக்கிறார்கள். இதற்கு சரித்திர ஆதாரம் கிடையாது. இப்போது ஔவை பாடிய மீதி 2 வரிகள், அது மிகவும் அதுதான் அங்கு அந்த சிலம்பியை பாராட்டக்கூடிய பகுதியாக வருகிறது. கம்பர் என்ன நோக்கத்தில் அந்த முதல் 2 அடியை பாடியிருப்பார் என்று ஔவைக்கு உடனே புரிந்து விடுகிறது. தண்ணீர் என்றால் காவேரி தான், வேந்தன் என்றால் சோழன் தான், பூமி என்றால் சோழ பேரரசு தான், பெண் என்றால் சிலம்பி தான் என்று சொல்ல வந்திருப்பார். இது உடனே அவருக்கு புரிந்து விடுகிறது. அந்த நடை ஓட்டம், அந்த பாட்டினுடைய நடை ஓட்டத்தை அவை புரிந்து கொள்கிறார். எனவே அதை தொடர்ச்சியாக மீதியை கொண்டு வருகிறார். இந்த தனிச்சொல் ஒன்று போடுகிறார், பெண்ணாவாள் அம்போர் சிலம்பி. அந்த தனிச்சொல் போடுவது இந்த வெண்பாவில் கடினமானது. அங்கு தண்ணீர் வந்துவிட்டது, மண், தன் மண் எதுகை வந்துவிட்டது, இந்த தனிச்சொல்லிலும் எதுகை வர வேண்டும். எனவே அதற்கு பொருத்தமான எதுகையை ஔவை அமைக்கிறார், பெண் என்று அமைக்கிறார். பெண்ணாவாள் அம்பொற் சிலம்பி, அழகான பொன்மயமான நிறம் கொண்ட இந்த சிலம்பிதான் பெண்ணென்றால் இவள்தான் பெண், பெண்ணுக்குரிய சர்வ லட்சணமும் பொருந்திய ஒரு பெண்ணாக இருக்கிறாள். எப்படி தண்ணீர் என்றால் காவிரியாக இருப்பது போல, வேந்தன் என்றால் சோழனாக இருப்பது போல, மண் என்றால் சோழ மண்டலமாக இருப்பது போல, பெண்ணென்றால் இந்த அம்பொற் சிலம்பிதான், இந்த சிலம்பிதான் அழகான பொன்மயமான இந்த சிலம்பிதான் என்று சொல்லிவிட்டு அவளை இவ்வளவு தூரம் உச்சபட்சமாக உயர்த்தி சொல்லிவிட்டு இவ்வளவு தூரம் உச்சபட்சமாக உயர்த்துகிறார். கம்பர் 500 பொண்ணுக்கு அவளை குறித்து எதுவுமே சொல்லவில்லை, ஆனால் ஒரு ஒரு செம்பில் கூழ் கொடுத்தாள் அந்த பெண், அந்த கூழுக்கு அவளை இவ்வளவு தூரம் உயர்த்தி பாடுகிறாள் ஔவை. பெண்ணாவாள் அம்போர் சிலம்பி, அடுத்து மேலும் அவளுடைய திறமையை உயர்த்தி சொல்லுகிறார். அவளுடைய திறமை என்னவென்றால் அவள் நடனமாடக்கூடியவள், நாட்டிய வித்தகி அவள். அவளுடைய அந்த வித்தகத்தை உயர்த்தி சொல்வதற்கு அடுத்த வரிகளை அவை அமைக்கிறாள். எப்படி அமைக்கிறாள் என்றால், சிலம்பு என்றால் அவள் அது இவள் காலில் அவன் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பு தான். வேறு எந்த நடன பெண்களும் அணிந்திருக்கக்கூடிய சிலம்புகள் எல்லாம் சிலம்பல்ல, இவள் அணிந்திருக்கக்கூடியதான் சிலம்பு என்று சொல்வதன் மூலம் இவள் ஆடக்கூடியதான் நாட்டியம், இவள் தான் மிகச் சிறந்த சிறந்த நாட்டியம் ஆடக்கூடியவள், நடன சிகாமணி இவள் தான் என்று அவளுடைய அந்த திறமையையும் உச்சத்திற்கு கொண்டு வந்து வைத்து விடுகிறார். பெண்ணாவாள் அம்போர் சிலம்பி, பெண்ணென்றால் இவள் தான் பெண், அவ்வளவு லட்சணம் பொருந்தியவளாக இவள் இருக்கிறாள். சிலம்பு என்றால் இவளுடைய காலில் அணிந்திருக்கக்கூடிய அரவிந்த தாழணியின் சிலம்பு தான். அரவிந்தம், அரவிந்தம் என்றால் தாமரை, தாழ் என்றால் கால், தாமரை போன்ற அந்த பாதத்தில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்பு தான் இவள் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்பு தான் செம்பூர் சிலம்பு தான் சிலம்பை தவிர, பிற பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய பிற நாட்டிய பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய சிலம்புகள் எல்லாம் சிலம்புகள் அல்ல. இவள்தான் அந்த நாட்டிய சாஸ்திரத்துக்கே ஒரு அடையாளமாக, அந்த நாட்டிய சாஸ்திரத்தையே உயர்த்தும் விதமாக காலில் சிலம்பு பூண்டு இருக்கிறாள் என்று அவளுடைய அந்த நாட்டிய திறனையும் உயர்த்தி உச்சத்தில் கொண்டு வைத்து புகழ்ந்து பாடிவிட்டு சென்றார் ஔவையார் என்று இந்த பாட்டை குறித்த வரலாறு சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த பாட்டினுடைய பாட்டில் இருக்கக்கூடிய கதையும் பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, அம்பொறி அம்பொர் அம்பொருன்னு சொல்லியிருக்காருல்ல, அம்பொருன்னா எதுக்கு இதுல வருது ஐயா? அம் கூட்டல் பொன், அம் பொன் பொன் கூட்டல் சிலம்பி பொற்சிலம்பி என்று மாறுகிறது. பொன் சொல்கிறோம் அல்லவா, தங்கம், பொன் கூட்டல் சிலம்பி பொற்சிலம்பி, பொன்மயமான அவளுடைய நிறம் பொன் போன்ற நிறத்துடன் நிறமாக இருந்திருக்கிறது என்பதை சுட்டுவதற்காக அவ்வாறு சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அம்னா அந்த அந்த அம் என்றால் அழகு என்று பொருள். நம் இந்த அம் என்ற வார்த்தை ஏற்கனவே கம்பராமாயணத்தில் கூட சில இடங்களில் பார்த்திருக்கிறோம். அம் அம் என்றால் அழகு, அம்பொருள் என்றால் அழகான பொன் போன்ற தேகத்தை உடைய சிலம்பி என்று அர்த்தம். ஐயா, ரொம்ப சுவையா இருக்கு ஐயா. நீங்க இதெல்லாம் வந்து நீங்க யூடியூப்ல கூட போடலாம் ஐயா, இல்ல ஃபேஸ்புக்ல கூட ஆமாம் போடலாம் அதை தனியா. அப்படி ஆமாம் பண்ணலாம் பண்ணலாம். எல்லாம் சுவையான கதைகள் தான், நல்ல. அதுவும் அந்த கதையை சுவாரஸ்யமாக பின்னியிருக்காங்க. இது நியாயப்படி உண்மையான்னு தெரியாது, ஆனா இவ ஆமாம் சுவையான ஆமாம் கதை. ரைட். ஆமாம். அடுத்த பாடல் ஒரு முக்கியமான பாடல், சிலேடையாக அமைந்த பாடல். அதாவது ஔவை ஒரு அரசவைக்கு செல்லுகிறார். அங்கே வேறு பல புலவர்கள், இவர் ஒரு பெண்பாற் புலவர் என்பதனால் இவரை சரியாக மதிக்காமல் ஏளனமாக பார்ப்பதும். ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, அந்த திடீர்னு துண்டிப்பாயிடுத்த அந்த அரவிந்தன் சொல்லினீங்களா, அரவிந்தன்ன்றத வார்த்தை தமிழ் வார்த்தையா? அரவிந்தம், அரவிந்தம் என்றால் தாமரை என்று அர்த்தம். அரவிந்தம் என்பது தமிழ் வார்த்தை அல்ல, அது சம்ஸ்கிருத வார்த்தை. அந்த அரவிந்தம் என்பதில் இருந்துதான் அரவிந்து என்றெல்லாம் பெயர் சொல்லுகிறார்கள் அல்லவா, ஆமா ஐயா. அது அதிலிருந்து வரக்கூடியது. அரவிந்தன் என்றால் அரவிந்தத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவனை குறிக்கும். அரவிந்தன் என்றால் பிரம்மதேவனைத்தான் குறிக்கும் பொதுவாக. வேறு கடவுள்கள் தாமரையில் இருந்தால் அந்த கடவுளையும் அரவிந்தன் என்று எடுத்துக்கொள்ளலாம். தாமரையில் எந்தெந்த கடவுள்கள் எல்லாம் இருக்கிறார்களோ அந்த கடவுள்களை எல்லாம் அரவிந்தன் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பொதுவாக தாமரையில் இருக்கக்கூடியவராக பேசப்படுபவர் பிரம்மதேவன் தான். எனவே பிரம்மதேவனை அரவிந்தன், பதுமன், பதுமன் என்று சொல்லுவார்கள். பதும மலர் என்றால் தாமரை என்று அர்த்தம். அதனால் பிரம்மதேவனுக்கு பதுமன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அரவிந்தன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. பங்கையத்தோன் என்று சொல்வார்கள். பங்கையம் என்றாலும் தாமரை, பங்கஜம் என்பது தமிழில் பங்கையம் என்று வரும், பங்கஜத்தோன் என்று பிரம்மதேவனை சொல்வார்கள். ஏன் உங்க பெயர் ஆக கூட அதுதானே ஐயா, பத்மதேவன். ஆம், என்னுடைய பெயரும் பத்மதேவன் என்று நான் வைத்ததே அந்த ஒரு சிந்தனையில் வைத்து சூட்டி கொண்ட புனைப்பெயர் தான். பத்மம் என்றால் தாமரை, தாமரையில் இருக்கக்கூடிய தேவன் பிரம்மதேவன். அவர் ஒரு சிருஷ்டி கர்த்தா, படைக்கிறார். அதே போல கவிதையும் ஒரு சிருஷ்டி தானே, ஒரு படைப்பு தானே, அதனால் அது பொருத்தமாக இருக்கும் என்று அப்படி நான் அந்த பெயரை தேர்ந்தெடுத்தேன். பத்மதேவன் என்றாலும் பிரம்மதேவன் என்று தான் அர்த்தம், பத்மத்தில் இருக்கக்கூடிய தேவன். பத்மம், அரவிந்தம், பங்கஜம், நளினம், முளரி, இவையெல்லாம் தாமரையை குறிக்கக்கூடிய வேறு பல வார்த்தைகள். இங்கு அரவிந்த தாள் என்றால் தாமரை போன்ற பாதம் என்று அர்த்தம். தாள் என்றால் பாதம், அரவிந்த தாள் என்றால் தாமரை போன்ற தாள் பாதம். அதில் அணியக்கூடிய செம்பொற்சிலம்பு தான் சிலம்பு என்று அவை பாராட்டி சொல்லுகிறார். அதாவது இது எப்படி இருக்குது என்றால், ஒரு எழுத்தாளரை சொல்லும்போது, இவன் பாரதியை குறித்து நாம் புகழ்ந்து பேசுகிறோம் என்றால், பாரதி ஏந்திய எழுதுகோள் தான் உண்மையில் எழுதுகோள் என்று சொல்கிறோம் என்றால் என்ன பொருள்? பாரதியினுடைய அந்த எழுத்து திறமையை சிறப்பிக்கிறோம் என்று பொருள். அந்த எழுதுகோள் மூலமாக, பாரதி ஏந்திய அந்த எழுதுகோள் மூலமாக மிக உயர்ந்த கருத்துக்கள் வெளிப்பட்டன. அந்த கருத்துக்கள் சமூகத்தை உய்வித்தன என்பதனால் அந்த எழுதுகோளை நாம் சிறப்பிக்கிறோம். அதனால் பாரதி ஏந்தியதுதான் எழுதுகோள் என்று நாம் சொல்லும்போது, அந்த எழுதுகோளை நாம் சிறப்பிக்கவில்லை, அந்த எழுதுகோள் மூலம் வெளிப்பட்ட அந்த கருத்துக்களை, அந்த கருத்துக்களை வெளிப்படுத்திய அந்த பாரதியை சிறப்பிக்கிறோம். அதைப்போல இவளுடைய சிலம்பு தான் சிலம்பு என்று சொல்லும்போது, இது சிலம்புக்கான பாராட்டு அல்ல, சிலம்பை அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்பு எதற்கு அணியப்படுகிறது? பரதநாட்டியத்திற்காக அணியப்படுகிறது. அந்த நாட்டியத்தை சிறப்பித்து, அந்த நாட்டியத்தை ஆடக்கூடியவளாகிய அந்த சிலம்பியை சிறப்பிக்கிறார் அவை. அவ்வாறாக இந்த பாட்டு அமைந்திருக்கிறது. வேற சந்தேகங்கள் இருக்கா? அடுத்த போகலாம். இது அரசவைக்கு அவை சென்றபோது, ஒரு அரசவைக்கு அவை சென்றபோது அங்குள்ளவர்கள் இவளை சரியாக மதிக்காமல் இவளிடம் ஒரு விடுகதை போன்ற ஒரு வாசகத்தை சொல்லுகிறார்கள். நீ புலமை உடையவள் என்றால் இந்த விடுகதைக்கு விடையை சொல்லிவிடு பார்ப்போம். ஒரு காலடி நாளிலே பந்தலடி என்று விடுகதையை உரைக்கிறார்கள். ஒரு கால் இருக்கும், நாளிலே பந்தலாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த விடையை நீ சொல் என்று, அதில் அடி அடி என்று ஔவையை ஒருமையில் சொல்லுகிறார்கள். அடி அடி என்ற வார்த்தை அன்பாக சொல்லும்போது அதற்கான அர்த்தம் வேறு, இகழ்வாக சொல்லும்போது அதற்கான அர்த்தம் வேறு விதமாக மாறிவிடும். அது மிகவும் வன்மையாக ஒருவரை நிந்திப்பதற்கூடிய ஒரு வார்த்தையாக அடி வந்துவிடும். அதே போலதான் அந்த அடா என்ற வார்த்தையும், அதுவும் அன்பாக சொல்லும்போது. ஒரு ஒரு பெரியவர் தன்னை விட வயதில் குறைந்த ஒரு குழந்தையை அடா என்று சொல்லும்போது, அந்த அடாவில் அன்பு கலந்திருந்தால் அந்த அர்த்தம் வேறு. ஆனால் அந்த அடா என்பதையே வேறு கோபமாக வெளிப்படுத்தும் போது அங்கு அதனுடைய தொனி அர்த்தமே மாறிவிடுகிறது. அதே போல இங்கு அடி என்ற சொல்லை அவ்வை மீது பிரயோகிக்கிறார்கள் அந்த புலவர்கள். அதில் மிகப்பெரிய வன்மம் கலந்திருக்கிறது. எனவே ஔவை அந்த விடுகதைக்கு விடை சொல்ல வந்த ஔவை அவளும் தன் பாட்டை அடா என்று முடிகிறார். ஔவையும் விட்டு கொடுப்பதாக இல்லை. அந்த விடுகதையை சொன்ன புலவரை நோக்கி விடையை அந்த விடுகதைக்கான விடையை சொல்லிக்கொண்டே அடா என்று முடித்து விடுகிறார். அந்த விடுகதைக்கான விடை ஆரை, ஆரை கொடி, ஆரை கீரை என்ற ஒரு கீரை இருக்கிறது. அதுதான் ஒற்றை தண்டாக இருக்கும், அதை சுற்றி நான்கு நான்கு இலைகள் அமைந்திருக்கும். அதுதான் ஆரை கீரையினுடைய அமைப்பு. அதைத்தான் ஒரு காலடி நாலிலை பந்தலடி, அது என்ன என்று இவரிடம் கேட்டிருக்கிறார்கள். இவர் கடைசியில் அதற்கு விடையை சொல்கிறார், ஆரையடா சொன்னாய் அடா, அடா அடாடி என்று இரண்டு தடவை சொல்லிவிடுகிறார். அது அந்த புலவரும் அடி அடி என்று இரண்டு தடவை சொல்ல இவரும் அதற்கு ஈடு கொடுக்கும் விதமாக அடா அடா என்று சொல்லிவிடுகிறார். ஆரையடா சொன்னாய் அடா, அதில் இரண்டு அர்த்தம் இருக்கிறது. ஆரையடா சொன்னாய், நீ ஆரையடா, ஆரை கீரையை நீ சொன்னாய், நீ விடுகதையாக சொன்னது ஆரைக்கீரையடா என்று ஒரு அர்த்தம். இன்னொன்று, ஆரையடா சொன்னாய், யாரை பார்த்து அடி என்று சொல்லியிருக்கிறாய் என்று அப்படி ஒரு அர்த்தம். அந்த மாதிரியாக சிலேடையாக அந்த இறுதி அடை அமையும்படி, இறுதி அடியில் விடுகதைக்கான விடையும் இருக்கிறது, யாரை பார்த்தடா நீ சொன்னாய் என்று அந்த புலவரை எச்சரிக்கிற ஒரு தொனியும் இருக்கிறது. அதற்கு முன்பு வரிசையாக அந்த புலவரை திட்டுகிறார். எட்டைகால் லட்சணமே யமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேற் கூரையில்லா வீடே குலராமன் தூதுவனே. இது கேட்பதற்கு ஏதோ நல்ல நல்ல வார்த்தைகள் போல தோன்றும். பரி என்கிறார், லட்சணமே என்கிறார், வாகனமே என்கிறார், வீடே என்கிறார், ராமன் தூதுவனே என்கிறார். அடடடா, நல்ல வார்த்தைகளால் அந்த புலவரை புகழ்ந்து விட்டாரோ அவ்வையார் என்று தோன்றும். ஆனால் கொஞ்சம் கவனித்து பார்த்தால் அந்த புலவரை அடியோடு மட்டம் தட்டியிருக்கிறார். எந்த அளவிற்கு அந்த புலவரை அவமதிக்க முடியுமோ அந்த அவமதிப்பின் உச்சி அளவிற்கு சென்று அந்த புலவர் மீது வசையை வாரி தூற்றி இருக்கிறார் அவ்வை இந்த வரிகளில். எட்டைகால் லட்சணமே, எட்டைகால் தமிழ் எழுத்துக்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒன்று என்பதற்கு கா என்று எழுதுவார்கள், இரண்டு என்பதற்கு ஊ என்று எழுதுவார்கள், மூன்று என்பதற்கு அந்த ஞ அந்த வடிவத்தில் எழுதுவார்கள், நான்கு என்பதற்கு சா போடுவார்கள், அதே போல எட்டு என்பதற்கு ஆ போடுவார்கள், அ எட்டு, கால் என்பதற்கு வா போடுவார்கள், வா போட்டால் கால். சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்பு ஒரு திரைப்படம் வந்தது, வா வா என்று, அந்த வா திரைப்படத்துக்கு தலைப்பே வா, கீழே ஆங்கிலத்தில் குவார்ட்டர் என்று எழுதியிருந்தார்கள். வா என்ற தலைப்பு, திரைப்படத்துக்கு தலைப்பு, கீழே குவார்ட்டர் என்று எழுதியிருந்தார்கள். அதாவது அந்த படம் அந்த மதுபானத்தில் கால்பாகம், அதை குறிப்பதற்கு அந்த வா என்பதை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி ஒரு தலைப்பில் ஒரு திரைப்படத்தை பார்த்ததை, இது திரைப்பட பதாகையை பார்த்ததாக நினைவு இருக்கிறது, அப்படி எழுதியிருந்தார்கள். அதில் அந்த கால்பாகத்தை குறிப்பதற்காக அந்த வா என்ற எழுத்தை அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள். ஆக வா என்பது கால்பாகம், கால் பகுதி, கால் என்ற அர்த்தத்தில் வரும். இங்கே எட்டைகால் லட்சணம் என்றால் எட்டு என்பது அ, கால் என்றால் வா, வ ஆக ஆ வா, இந்த ரெண்டும் சேரும்போது அவ என்று வருகிறது. எட்டைகால் லட்சணம் என்றால் அவலட்சணமே என்று ஆகிவிடுகிறது. அவலட்சணமே, யமனேறும் பரியே, பரி என்றால் குதிரை, அல்லது பொதுவாக வர ஊர்தி என்று சொல்லலாம். ஊர்தி வாகனம், பரி என்பதற்கு குதிரை என்ற ஒரு பொருள் இருந்தாலும் கூட பொதுவாக ஊர்திகளை குறிப்பதற்கு, அதாவது வாகனங்களை குறிப்பதற்கு பரி என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். யமன் ஏறி வரக்கூடிய ஊர்தி எதுவென்று கேட்டால் எருமை. அவலட்சணமே ஏ ஏ எருமையே மட்டில் பெரியம்மை வாகனமே. பெரியம்மை என்றால் மூதேவியை குறிக்கும். பொதுவாக ஒரு வழக்கம் இருக்கிறது, அது புராண ரீதியாக சொல்லப்படக்கூடிய ஒரு வழக்கம் என்னவென்றால், சீதேவி இளையவள், மூதேவி மூத்தவள், அவள் அக்காள், இவள் தங்கை. எனவே மூத்தவள் என்று சொன்னால் அது பொதுவாக மூதேவியை குறிக்கும், இளையவள் என்று சொன்னால் அது இலக்குமியை குறிக்கும். இதை நமது வள்ளுவர் கூட பயன்படுத்தி இருக்கிறார். அவ்வித்த அழுக்கார் உடையானை செய்யவள் தவ்வைக்கு காட்டிவிடும். அங்கு தவ்வை என்ற வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்துகிறார். தவ்வை என்றால் மூத்தவள் என்று அர்த்தம். செய்யவள் தன்னுடைய அக்காளுக்கு பொறாமை உடையவனை காட்டிவிட்டு போய்விடுவாள் என்ற வள்ளுவர் அந்த திருக்குறளில் சொல்லுகிறார். அங்கு தவ்வை மூத்தவள் என்று மூதேவியை வள்ளுவர் குறிக்கிறார். இங்கு அந்த மூதேவியை பெரியம்மை என்று ஔவையார் குறிக்கிறார். மட்டில் பெரியம்மை வாகனமே. மட்டில், மட்டு என்றால் அளவு என்று அர்த்தம். மட்டில்லாத மகிழ்ச்சி அடைந்தார் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, மட்டில்லாமல் பேசுகிறான் என்றெல்லாம் நடைமுறையில் சொல்லுகிறார்கள் அல்லவா. மட்டு என்றால் ஒரு அளவு. மட்டில்லாத பெரியம்மை வாகனம் என்றால் அளவில்லாத பெரியம்மை வாகனமாகிய கழுதையே. பெரிய கழுதையே என்று அர்த்தம். அளவில்லா இப்ப ரீசெண்டா நான் பார்த்தேன் அந்த அதுவே குட்லக்கு, அந்த ஜேஷ்டா தேவி அந்த ரெண்டு கழுதை வச்ச படம். இருக்கா? சரி சரி. ஆமா, அது வந்து ஆக்சுவலா அது அதிர்ஷ்டமா, அது வந்து குட்லக் டு ஓ, ஹேவ் தட் அப்படி பிக்சர் அப்படின்னு சொல்றேன். எங்கேயோ படிச்சேன் நானு. நான் இப்ப சரி சரி. ரீசெண்டா ஏதோ ஒரு ஒரு பிளாக் பார்த்தேன், ஆஹா, ஜேஷ்டா தேவி அதம் அடுத்து சொல்லுகிறார், முட்ட மேற்கூரை இல்லா வீடே. மேற்கூரை இல்லாத வீடு என்னவாக இருக்கும்? குட்டிச்சுவர் என்று சொல்வார்கள். மேலே கூரை இல்லாவிட்டால் அது குட்டிச்சுவர். எனவே குட்டிச்சுவரே என்று சொல்வதற்கு பதிலாக வேறு வார்த்தைகளால் முட்ட மேற்கூரை இல்லா வீடே. மேலே முட்டுவதற்கு, தலையில் முட்டுவதற்கு எதுவுமே இல்லை, வெறும் வெட்ட வெளியாக இருக்கிறது. அப்படி முட்ட மேல் கூரை இல்லாத வீடையே, குட்டிச்சுவரே. குலராமன் தூதுவனே, சிறந்த ராமனுடைய தூதுவனாகிய அனுமனே. இது அனுமனே என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏ குரங்கே என்று சொல்லுகிறார். ஏ குரங்கே, நீ ஆரை கீரையை சொன்னாயடா என்று சொல்லி முடிக்கிறார். ஆக வார்த்தை ஜாலத்தாலேயே ஒருவனை வைத்து விடுகிறாள் ஔவை, ஒரு புலவனை வைத்து விடுகிறாள். இதுதான் ஔவையினுடைய திறம். இதில் ஏதாவது சொற்கள் ரீதியான கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இந்த முட்டம் முற்றம் அந்த இதோட வார்த்தை தான் முட்டம் அந்த அர்த்தம் இல்ல. எது முட்டு, முட்டுதல் என்றால் இப்ப தலை மேல முட்டிருச்சுன்னு சொல்றோம்ல, முட்டை அப்படி ஒரு அர்த்தம். முட்டுவதற்கு மேல, தலையில தலை முட்டுவதற்கு அங்க எதுவும் இல்லை, மேல போயிட்டே இருக்கலாம் வெட்ட வெளி. அதனால முட்டுவதற்கு கூரை இல்லாதது, அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். முட்டை என்றால் முழுவதும், முட்டை சொன்னான், முழுவதுமாக சொன்னான். அந்த முற்ற என்ற வார்த்தையினுடைய திரிபாக அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆக முற்ற, முழுவதுமாக மேற்கூரை இல்லாத வீடு, முழுவதுமாக மேற்கூரை இல்லாத வீடு, அதாவது குட்டிச்சுவர். மேற்கூரை முழுவதுமாக இல்லாத ஒரு வீடு இருக்குமானால் அது குட்டிச்சுவர் என்று அர்த்தம். ஆக முற்ற என்ற வார்த்தையினுடைய திரிபு வடிவம் முட்டை என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் என்ன முட்டை சொன்னீர்கள்? இல்ல முற்றம், முற்றம்னு சார், அதுக்கு வீட்டின் அதுக்கு அதுக்கு அந்த அர்த்தத்தில் வராது, அந்த அர்த்தம் எடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. சரிங்க. அப்படியே போவோம். திங்கட்குறைவுடை சேரும் சிறப்பம் அடுத்த, அதாவது 29வது பாடலுக்கு வாங்க. அதாவது இது வந்து ஒரு தம்பதியை வாழ்த்துறாங்க ஔவையார். எப்படி இன்று போல் என்றும் இரு, இன்றைக்கு போல என்றைக்கும் நீங்க இருக்கணும், அன்போடு இருக்கணும். இது பார், இந்த பாட்டு கொஞ்சம் படிப்பதற்கு கொஞ்சம் தர்ம சங்கடம் மாதிரி தோன்றும் சிலருக்கு, ஆனால் அதில் இருக்கக்கூடிய கருத்து மிகவும் அழகான ஒரு கருத்து. அதாவது பொதுவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பு உடல் ரீதியாக வருகிறது, ஆனால் அன்பு என்பது அதையும் தாண்டியதாக மாற வேண்டும். உடல் அளவில் இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி அன்பாக பரிணமித்து உணர்வு ரீதியாக மாறி உயிர் பிணைப்பாக அது மாறிவிட வேண்டும். உடல் அளவிலேயே அந்த அன்பு இருந்தால் அவர்கள் இல்லறத்தில் முழுமை பெறவில்லை என்று அர்த்தம். உடல் என்பது காலப்போக்கில் மாறுதலுக்குள்ளாக கூடியது, உடல் வனப்பு மாறிவிடும், அழகு அத்தனையும் காலாவதியாகி காண சகிக்காத கோலத்துடன் வயோதிகம் வந்து மனிதர்களை ஆட்கொண்டு விடும். அப்படி அந்த உடற்கவர்ச்சி எல்லாம் தீர்ந்த பிறகும் கூட அன்பு தீராமல் ஒருவருக்கொருவர் பிணைப்புடன் கணவன் மனைவி இருக்க வேண்டும். என்ற கருத்தை ஔவையார் இந்த பாடலில் சொல்லுகிறார். அதை அவர் சொல்லும் விதம் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஆயன் பதியில் அரண் பதிவந்து உற்று அழகம் மாயன் ஊதும் கருவி ஆனாலும் தூயமணி குன்றுபோல் வீறு குவிமுலையாள் தன்னுடன் நீர் இன்றுபோல் என்றும் இரும். இன்றைக்கு மிகவும் ஐக்கியமாக இந்த பெண்ணுடன் நீ இருக்கிறாய். இது அந்த ஆண்மகனை நோக்கி சொல்லுகிறார் ஔவையார். இந்த பாட்டுக்கு தலைப்பு சோழனையும் பாண்டியனையும் ஆசீர்வதித்து இந்த பெண்களை எப்போதும் அன்பாக பாதுகாக்கும்படி பாடியது என்று இந்த புத்தக உரையாசிரியர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இதை பொதுவாக எடுத்துக்கொள்வதுதான் நல்லது. பொதுவாக ஒரு திருமண வைபவத்தில் அந்த தம்பதியை நோக்கி ஔவை வாழ்த்தி பாடிய பாடலாக எடுத்துக்கொள்வதுதான் நல்லது. இன்றைக்கு நீங்கள் மிகவும் அன்போடு இணக்கமாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு இவள் மிகவும் கட்டு குலையாத தேகத்துடன் இருக்கிறாள், குவி முளையாள். நன்றாக குன்றுபோல் வீறு குவிமுளையாள், குன்றுகள் போல் செம்மாந்து காணப்படக்கூடிய ஸ்தனங்களை உடைய இந்த பெண்ணோடு நீ இன்றைக்கு எப்படி ஐக்கியமாக இருக்கிறாயோ இதேபோல் என்றைக்கும் நீ இருக்க வேண்டும், நீங்கள் இருக்க வேண்டும், இரண்டு பேரும் அன்போடு பொருந்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இவள் இளமையோடு இருக்கிறாள், நாளைக்கு இந்த இளமை மாறி போய்விடும், அப்போது உன்னுடைய இந்த ஐக்கியத்தன்மையும் மாறி போய்விடக்கூடாது, அப்போதும் இந்த பிணைப்பு உங்களுக்குடன் உங்கள் இருவருக்கும் இடையே இருக்க வேண்டும். எப்படி வயோதிகம் வரும் என்றால், ஆயன் பதியில் அரண் பதி வந்து உற்று அழகம் மாயன் ஊதும் கருவி ஆகிவிடும். அழகம் என்றால் கூந்தல் என்று அர்த்தம், கூந்தல், கூந்தல் மாயன் ஊதும் கருவியாகிவிடும். மாயன் என்றால் திருமால், திருமால் ஊதும் கருவி என்னது? சங்கு. அவர் திருமால் சங்கு ஊதுவார் அல்லவா, அவரிடம் ஐந்து ஆயுதங்கள் இருக்கின்றன. அதில் சங்கு, சக்கரம், கதாயுதம், பாலாயுதம் என்று வரிசைப்படுத்தி ஐந்து சொல்லுவார்கள். பஞ்சாயுதங்கள் உடையவன் இறைவன். அதில் சங்கையும் ஒரு ஆயுதமாக அவர் வைத்திருப்பார். சங்கையும் அவர் அவ்வப்போது போர்க்களத்தில் எடுத்து ஊதுவார். அந்த சங்கு ஓசையிலேயே பகைவர்கள் பலர், அந்த ஓசையின் தாக்கத்திலேயே பலர் மாண்டு விழுந்து விடுவார்கள். அந்த அளவிற்கு அந்த சங்கு ஒலிக்கக்கூடிய திறன் உடையது. ஆக சங்கும் ஒரு ஆயுதமாக திருமாலுக்கு சொல்லப்படும். பஞ்சாயுதங்கள் உடையவர் அவர், ஐந்து ஆயுதங்கள், அதில் சங்கு ஒன்று. மாயன் ஊதும் கருவியானாலும், அழகம் மாயன் ஊதும் கருவியானாலும், கூந்தலானது திருமால் ஊதக்கூடிய கருவியாகிய சங்கு போல் வெளுத்து போனாலும், இன்று போல் என்றும், இன்று போல் இவளோடு நீ என்றைக்கும் நீங்கள் இருவரும் இருக்க வேண்டும், என்றைக்கும் நீங்கள் தம்பதிகள் சமேதராக இணைந்து இருக்க வேண்டும். ஆயன் பதியில் அரண் பதி வந்து உற்று, அதுவும் வயோதிகத்தினுடைய அடையாளம் தான். ஆயன் பதியில் அரண் பதி வருது, வந்து சேருவது. ஆயன் பதி என்பது, ஆயன் என்பதும் திருமாலை குறிக்கக்கூடியது தான். ஆயன் மாயன் இரண்டு வார்த்தையுமே திருமாலை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஆயன் பதி என்பது ஆளிலையை குறிக்கும். திருமால் உலகத்தினுடைய முடிவு காலத்தில், ஊழிக் காலத்தில், பெரும் பிரளயம் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஆளிலையில் பள்ளி கொண்டிருப்பார். அந்த உருவத்துடன் சில ஓவியங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். குழந்தை வடிவத்தில் ஒரு ஆளிலையில் தூங்கிக் கொண்டிருப்பார். ஆக ஆயன் பதி என்பது ஆளிலையை குறிக்கிறது. அரண் பதி என்பது மலையை குறிக்கும். அரண் என்பது சிவனை குறிக்கக்கூடிய வார்த்தை. பதி என்றால் இடம் என்று அர்த்தம். சிவன் இருக்கக்கூடிய ஊர், சிவன் இருக்கக்கூடிய இடம். ஆயன் பதி என்றால் திருமால் இருக்கக்கூடிய இடம். அரண் பதி என்றால் சிவன் இருக்கக்கூடிய இடம். ஆக ஆயன் பதி என்பது ஆளிலையை குறிக்கிறது, அரண் பதி என்பது மலையை குறிக்கிறது. சிவன் மலையில் தானே இருக்கிறார், கைலை மலையில் இருக்கிறார். ஆயன் பதியில் அரண் பதி வந்து உற்று அழகம் மாயன் ஊதும் கருவியானாலும், ஆளிலையில் மலை வந்து சேர்ந்து, இது நாம் இப்போது அந்த சொற்பொருளை அப்படியே பார்ப்போம். ஆயன் பதியில் ஆயன் பதி என்பது ஆளிலையை குறிக்கிறது, அரண் பதி என்பது மலையை குறிக்கிறது. ஆளிலையில் மலை வந்து சேர்ந்து கூந்தல் மாயன் ஊதும் கருவியாகிய சங்கு போல வெளுத்து போனாலும் என்று சொல்கிறார். அது என்ன, ஆளிலையில் மலை வந்து சேர்வது என்றால், அதாவது இளமையில் மார்பகம் மலை போல் செம்மாந்து நிற்கும், வயதான பிறகு அந்த மார்பகங்கள் தொய்ந்து வற்றி வயிறு வரைக்கும் வந்து தொங்க ஆரம்பித்துவிடும். வயிற்றை பொதுவாக ஆளிலை என்று சொல்வது ஒரு இலக்கிய மரபு. ஆளிலை போன்ற வயிறு என்று சொல்வார்கள். அந்த செம்மாந்த மார்பகங்கள் தொய்ந்து போய் வயிற்றில் போய் தொங்கி, வயிற்றில் போய் அது பட்டு நிற்கக்கூடிய அளவிற்கு தொய்ந்து விட்டாலும், அந்த அளவிற்கு வயோதிகம் வந்து விட்ட பிறகும் கூட, அப்படி அந்த அளவிற்கு அப்படி வயோதிகம் வந்து கூந்தல் எல்லாம் சங்கு போல நரைத்து போனாலும் கூட இந்த பெண்ணுடன் இணைந்து நீங்கள் தம்பேதி சமேதரராக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இது இதனுடைய சாரமான கருத்து, வயோதிகம் வந்த பிறகும் நீங்கள் இணைந்தே இருக்க வேண்டும். இன்றைய இளமை ஈர்ப்பு அந்த உடல் வனப்பெல்லாம் மாறிய பிறகும் உங்களுக்குள் இருக்க வேண்டும். என்றைக்கும் நீங்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. அதை சுற்றி வளைத்து சொல்லுகிறார் ஔவையார். ஆயன் பதியில் அரண்பதி வந்து உற்ற அழகம், மாயன் ஊதும் கருவி ஆனாலும் தூயமணி குன்று போல் வீறு குவிமுலையால் தன்னுடன் நீர் இன்று போல் என்றும் இரும். இந்த கருத்தை, அதாவது வயோதிகம் வந்த பிறகும் அன்பு மாறாமல் இருக்க வேண்டும் என்ற இந்த கருத்தை பாரதிதாசன் தம்முடைய குடும்ப விளக்கு என்னும் நூலில் அப்படியே எடுத்து கையாண்டு இருக்கிறார். அவர் மிக எளிமையாக அந்த பாடலை அமைத்திருப்பார். முதியோர் காதல் என்ற பிரிவு அது உண்டு. அந்த குடும்ப விளக்கு என்ற அந்த நூலில் முதியோர் காதல் என்ற ஒரு தனி பகுதியே இருக்கிறது. அவர்களுடைய இளமை கால வாழ்க்கையே முன்பு சொல்லியிருப்பார். மிகவும் அன்பாக இருந்த அந்த தம்பதிகள் இப்போது வயது வந்த பிறகு எப்படி வாழ்கிறார்கள், எவ்வளவு அன்போடு ஒருவருக்கொருவர் அனுசரணையாக இருக்கிறார்கள் என்பதை அந்த பகுதியில் பாரதிதாசன் விவரித்து சொல்லியிருப்பார். அதில் ஒரு பாடல், மிக முக்கியமான பாடல், பலரும் மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு பாடல். அந்த கணவன், வயதான கணவன், வயதான தன் மனைவியை பார்த்து பாடுவது போல் அமைந்த பாடல். புதுமலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே இவள் உடம்பு. ஒரு காலத்தில் இவள் புத்தம் புது மலராக, அன்றளர்ந்த செந்தாமரையாக இருந்தாள். ஆனால் இன்று அல்ல, இன்று அப்படி அல்ல, அப்படி இல்லை இவள். அன்றைக்கு புத்தம் புது பூத்த பூவாக இருந்தவள் இன்றைக்கு காய்ந்த புற்கட்டு போல மாறி போய்விட்டாள். புதுமலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே இவள் உடம்பு. காய்ந்து போன புல்கட்டு மாதிரி இவள் உடம்பு மாறி போய்விட்டது. சதிராடு நடையாள் அல்லல், தள்ளாடி விழும் ஊர்தாட்டி. முன்பு இவள் நடந்து சென்றாலே அது ஒரு சதிராட்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட நடையழகு வாய்ந்தவளாக இவள் இருந்தாள். ஆனால் இன்றைக்கு இவளுடைய நடையே தள்ளாட்டம் ஆகிவிட்டது. நடந்தால் விழுந்து விடுவாளோ என்பது போல் இவளுடைய நடை அமைந்திருக்கிறது. உடம்பே தள்ளாடுகிறது. சதிராடும் நடையால் அல்லல், தள்ளாடி விழும் மூதாட்டி. தள்ளாடி விழுகின்ற ஒரு மூதாட்டியாக மாறிவிட்டாள். அன்றைக்கு சதிராட்டம் போல் அமைந்த நடை உடையவளாக இருந்தவள் இன்றைக்கு தள்ளாட்டம் உடைய நடை உடையவளாக மாறிவிட்டாள். தள்ளாடி விழும் மூதாட்டி. மதிமுகம் இவற்கு இல்லை, வறள் நிலம், புலிகள் கண்கள். முன்பு மதி போன்ற முகம் உடையவளாக இருந்தாள். பௌர்ணமி சந்திரன் போன்ற பொலிவு இவள் முகத்தில் இருந்தது. மதிமுகம் இவற்கு இல்லை, இன்றைக்கு அந்த பொலிவு எங்கோ போய்விட்டது. முகத்தில் எல்லாம் சுருக்கம் விழுந்து விட்டது. பௌர்ணமி சந்திரனாக அன்றைக்கு பார்த்த முகம் இன்றைக்கு வெளியிடம் இல்லை. மதிமுகம் இவற்கு இல்லை, வறள் நிலம், வறண்டு போன ஒரு நிலம் போல இவளுடைய முகம் இன்றைக்கு காட்சி அளிக்கிறது. புலிகள் கண்கள். முன்பு மானையும் மீனையும் பழித்து அங்கும் இங்கும் பிறழ்ந்து வாள்வீச்சோ வேல்வீச்சோ என்று தோன்றும்படியாக இருந்த அந்த கண்கள் இன்றைக்கு குழிகளாக காட்சி அளிக்கின்றன. வெறும் குழிகளாக மாறிவிட்டன. இப்படியாக இவள் மாறிப்போனாள் என்று வரிசையாக சொல்லிக் கொண்டு வரக்கூடிய அந்த முதியவர் கடைசியில் அந்த விருத்தத்தை முடிக்கிறார். எது எனக்கு இன்பம் நல்கும், முன்பு அவளுடைய அந்த வனப்பு எனக்கு இன்பம் நல்கியது. மதிமுகம் பெற்றவளாக இருந்தால் மிக்க செழித்த அழகுடன் புத்தம் புதிய பூவாக அன்றைக்கு அவள் இருந்தாள். அன்றைக்கு அவளுடைய வனப்பு எனக்கு இன்பம் நல்கியது. ஆனால் எனக்கு இன்றைக்கும் இவள் இன்பம் தருகிறாள். எது எனக்கு இன்பம் நல்கும், அந்த அழகா எனக்கு இன்றைக்கு இன்பம் தருகிறது? இல்லை இல்லை, எது எனக்கு இன்பம் நல்கும்? இருக்கிறாள் என்பது ஒன்றே, அவள் என் பக்கத்தில் இருக்கிறாள், அதுவே எனக்கு இன்பம் தருகிறது. அவள் இருப்பே எனக்கு இப்போது இன்பமாக இருக்கிறது, அவள் பக்கத்தில் இருக்கிறாள் என்பது. ஒரு காலத்தில் அவளுடைய வனப்பு எனக்கு இன்பமாக இருந்தது, இன்று அவளுடைய இருப்பே எனக்கு இன்பமாக இருக்கிறது என்று அந்த முதியவர் பாடுவது போல அந்த பாரதிதாசன் அந்த கவிதையை அமைத்திருப்பார். அதாவது காதல் என்பது உடல் அளவில் இருந்து மாறி உள்ளத்தளவிற்கு போய் உயிரில் ஊடுருவியதாக மாறிவிட்டது என்பதை பாரதிதாசன் மிக அழகாக அந்த பாடலில் சொல்லியிருப்பார். பாரதிதாசனுடைய அந்த கவிதைக்கெல்லாம் மூலமாக நாம் இந்த கவிதையை எடுத்துக்கொள்ளலாம், இந்த அவையினுடைய கவிதையை எடுத்துக்கொள்ளலாம். வனப்பு போனாலும் மனத்தில் உள்ள அன்பு மாறாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அவ்வை கூற வந்த செய்தி. அதை அவ்வை வார்த்தை ஜாலத்தில் சொல்லியிருக்கிறாள். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நீங்க பேசுவது சுத்தமா கேட்கவில்லை. இல்ல, நீங்க பேசுவது கேட்கவே இல்லை. வந்து அதுல வந்து மற்றவர்களுக்கெல்லாம் கேக்குதா? ஆயன் இப்பதான் கேக்கு. திரும்ப சொல்லுங்க, நீங்க பேசினது. எங்களுக்கும் கேட்கல ஐயா. ஆமா, சரி சரி, ஒரே சரி. சொல்லுங்க. கேக்குதா பேசுறது? இப்ப கேக்குது, இப்ப நல்லா கேக்குது. கேக்கலையே. ஐயா இப்ப நான் பேசுறது கேக்குதா ஐயா? இப்ப இப்ப கேக்குது. கேக்குது. சொல்லுங்க. சரி. அதாவது ஆயன் பதியில் அரண் பதி வந்து அப்படின்னு சொல்றது வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை, அதாவது சுடுகாடு, அரண் பதின்றது சுடுகாடுன்னு எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி எடுத்துக்கலாமா ஐயா? அதாவது அந்த ஆயன் பதினா அந்த பிறப்புன்ற மாதிரி எடுத்துட்டு, அதாவது ஒரு அப்படி இல்லை, அது சரிதான். அரண்பதி சுடுகாட்டையும் குறிக்கும், சரிதான். இறப்பு அது அது நீங்கள் யோசிக்கும் விதம் நல்ல விதமாக தான் இருக்குது. அப்போ அதுக்கு ஆயன்பதியையும் அதற்கேற்ற மாதிரி பொருத்தணும் இல்லை? அதை எப்படி பொருத்துவீங்க? அதாவது பிறப்பு முதல், அதாவது பிறந்த பிறப்பு ஆயன்பதிங்கிறத பிறப்போடு எப்படி சம்மந்தப்படுத்துவீங்க? அதையும் யோசிக்கணும்ல. இறப்புக்கு சரிதான், சுடுகாடுக்கு அரண்பதி என்ன சுடுகாடு, சரிதான். அது குழந்தை இறப்பு போல குழந்தை கிருஷ்ணன். இல்லை, அங்கே பதி பதி என்பதற்கு நம்ம அர்த்தம் பார்க்கணும். பதி என்றால் இடம். அதாவது அது சரியா எப்படி பொருந்தும் எனக்கு தெரியல, ஆனா வந்து நீங்கள் யோசிக்கும் விதம் நல்ல விதமாக இருக்கு, சரியா. ஆனால் அதை அதாவது அதாவது ஆயன் பொருத்துவதற்கான இடம் பதின்றது நான் அங்கு. வந்து என்ன நினைச்சேன்னா, அதாவது பிறப்பு முதல் பிறப்பு, அதாவது அதாவது பிறந்தது முதல் இறப்பது வரை அப்படின்ற மாதிரி அர்த்தம். குழந்தை அதாவது ஆயிலை இருப்பது ஒரு குழந்தை, குழந்தை அப்படின்னு அது யோசிச்சேன். எனக்கு நீங்க சரியில்லை, எதை தெரியல. யோசிக்கிறீங்க? வயிற்றில் ஆயன் பதி என்றால் வயிறு வந்து அதாவது நீங்க அப்படின்னு ரொம்ப என்ன ஒரு என்ன சொல்ல வர்றீங்கன்னா, ஒரு அதாவது கட்டாக இப்போ தோன்றியது இருக்கிற, இந்த தான், அதாவது அதனால இப்போ தான் சொன்னேன். குழந்தை பருவத்திலிருந்து இறப்பு வரைக்கும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அந்த இதுதானே, அந்த அர்த்தத்துல சொல்லியிருப்பாங்கன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? அதுதானே? அந்த மாதிரி சொல்றேன், அந்த மாதிரி சொல். ஆமா அந்த மாதிரி அர்த்தத்தில், ஆமா ஆமா அந்த மாதிரி எடுப்பதற்கான இடம் ஏன்னா அந்த பொருட்கள்ல. இவ்வளவு கடினமாக அவர் யோசிக்கிறார் அப்படின்னு, அதுதான் எனக்கு கொஞ்சம் அது மிகவும் அது சுற்றி வளைத்து சொல்வது போன்று இருந்தது. ஆமா, அது அது அதனால தான் அதை அப்படி சுற்றி வளைத்து சொல்லுகிறார். அதாவது அது உரையிலையும் அதே உரை தான் அந்த உரையாசிரியர் எழுதியிருக்கார். இதற்கு எல்லாரும் சொல்லக்கூடிய உரை இந்த உரை தான் சொல்றாங்க. உரையாசிரியரும் அதே உரை தான் எழுதியிருக்கார். அதாவது கண்ணன் இருப்பிடமாகிய ஆளிலை போன்ற வயிற்றின் மீது சிவபெருமானது இடமாகிய மலை போன்ற ஸ்தனங்கள் சரிந்து பொருந்தி கூந்தலானது திருமால் ஊதுகின்ற சங்கை போல் நரைத்தாலும் என்று உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார். இது மிகவும் பொருந்தமாக இருக்கிறது, பொருத்தமாகவும் இருக்கிறது இந்த உரை. ஏனென்றால் அது இளமை ஆமா அது மனப்பும் புரிஞ்சுது. மாறிவிடும். அந்த ஆமா ஆமாம் ஆமாம், நீங்கள் ஆமா சொல்லுவது அது பொருந்து, கரெக்ட் நீங்கள் சரிதான். அந்த சொல்லக்கூடிய சிவபெரும் கருத்து நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து பொருந்தது, கருத்து சரியான கருத்து தான். இளமையிலிருந்து முதுமை மரணம் வரும் வரைக்கும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற கருத்து சரியான கருத்து தான். ஆனால் அந்த அந்த வார்த்தைக்குள்ள அந்த கருத்துக்களை கொண்டு வருவது அது அரண்பதிக்கு மட்டும் பொருந்தது. சரிதான், நீங்கள் சொல்லக்கூடியது அந்த இறப்பு என்பது அரண்பதி, அது சுடுகாடு என்பதை அது சரியாக குறிக்கிறது. ஆனால் பிறப்பு என்பதற்கு ஆயன்பதி என்பதற்கும் அப்பிறப்பு போய் இறப்பில் போய் இறப்பில் போய் அடைவது, அதாவது இது போய் அதை போய் சேருகிறது என்பது தான் அந்த அந்த சொற்பொருள் அப்படி தான் இருக்குது. ஆயன்பதி போய் அரண்பதியில் வந்து சேருதான், அதாவது திருமாலுடைய இருப்பிடம் சிவனுடைய இருப்பிடத்தில் போய் சேருகிறது என்று தான் அந்த சொற்பொருள் அமைந்திருக்கிறது. அந்த சொல் ஓட்டம் அப்படி தான் அமைந்திருக்கிறது. பிறப்பு போய் இறப்பில் அடைவது, சுடுகாட்டில் அடைவது அப்படின்னு அங்கே பொருள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது ஆயன் பதி என்பதை பிறப்போட சரி சம்பந்தப்படுத்துவதற்கான வாய்ப்பும் குறைவாது. இதில் அழகம் என்பது கூந்தல், அது வெளிப்படையாக கூந்தலை சொல்லிவிடுகிறார். சரி மற்ற அங்கங்களை மறைமுகமாக சொல்லுகிறார். நன்றி. ஐயா அந்த பாரதிதாசன் பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. ஏதாவது ஒரு ஆமாம் திரைப்படத்தில் வந்து ஒரு 80வது வயது கல்யாணம் அந்த மாதிரி காமிக்கிறாங்கன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாட்டு அழகாக. பண்ணிடலாம் பண்ணிடலாம். பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு, ஒரு நல்ல குடும்பம் எப்படி இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமையோடு எப்படி இருப்பாங்க, ஒரு அங்கு அங்கு யாரும் அது நல்லா அமைத்திருப்பார். அதாவது அங்கு யாரும் எஜமானனும் கிடையாது, யாரும் அடிமையும் கிடையாது. சம உரிமையோடு அந்த கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக குடும்பத்தை நடத்துவார்கள். அப்படியே அவர்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் எல்லாம் நடக்கிற மாதிரியே அதை சித்தரித்திருப்பார். அது அது ஒரு நல்ல குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வரைபடம் போல அமைந்த ஒரு நூல் அது. கவிதையின் அடியிலேயே அமைந்திருக்கு. பாரதிதாசனுடைய படைப்புகளில் அது தனித்து பேசப்படக்கூடிய ஒரு நூல். ஏய் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இப்போ வந்து கல்லூரியிலலாம் பாடத்துல வருதா இல்லை இதெல்லாம் வந்து வருது. தனிப்பட்ட குடும்ப விளக்கில் இருந்தெல்லாம் சில பகுதி பாட்டெல்லாம் எடுத்து வைப்பார்களே. இந்த பாட்டு கூட பள்ளியில் நான் படித்திருக்கிறேன். இப்போ நான் சொன்னேனே மேற்கோளாக, இது கூட பள்ளியில் படித்த ஞாபகம் இருக்கிறது. நன்றி ஐயா. இந்த படிப்பார்கள். ஆனால் ஒன் தனிப்பாடல்களோட ஆ நீங்க அந்த அந்த நாம் கம்பராமாயணம் தொடர்புப்பட்ட முடித்து விட்டு விஷயங்கள் சொல்ற போது இன்னும் குடும்ப சுவையா இருக்கு ஐயா. இலக்கணம் படிக்கல. சரி சரி சரி. பள்ளி கல்லூரிகளில் எல்லாம் இந்த பாடல்கள் எல்லாம் ஒன்று ரெண்டு பாடல்கள் ஒவ்வொரு நூலில் இருந்தும் வைப்பார்கள். முழுமையாக படிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ குடும்ப விளக்குனா குடும்ப விளக்கில் இருந்து ஒரு இரண்டு மூன்று பாடல்களை எடுத்து கொடுத்திருப்பார்கள், அவ்வளவுதான். அந்த நூலை முழுமையாக சுவைக்க வேண்டும் என்றால் நாம் தனியாக வாங்கித்தான் படிக்க வேண்டும். இன்னைக்கு நேரமும் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். ஐயா இந்த பாடலோடு ஆமாம் பாடலோடு முடிச்சுக்கலாம் ஐயா. ஆமாம்.